அணுவை பற்றி எப்படி அறிந்தாய்? இதில் பாடம் இரண்டு, அணுக்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள். அணுக்கள் இருக்கின்றன, சரி, வெவ்வேறு வகையான அணுக்கள் இருக்க முடியுமா? இருக்கலாம் என்று நினைத்தார் டெமோக்ரிட்டஸ். பண்டைய கிரேக்கர்கள் இந்த உலகம் நான்கு வகையான அடிப்படை கூறுகள் ஆனது என்று நம்பினர். நிலம், நீர், காற்று, நெருப்பு. இதுவும் வெற்று நம்பிக்கையே தவிர அவர்களிடம் சான்று இல்லை. நிலத்தில் இருக்கும் அணுக்கள் கடினமானதாகவும், நீரில் இருப்பவை மென்மையாகவும், நெருப்பில் இருப்பவை கூர்மையானதாகவும், காற்றில் இருப்பவை சிறகுகளுடன் இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். அதாவது ஒவ்வொரு பொருளின் தன்மைக்கேற்ப அணுவின் தன்மையும் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களே தவிர அணுக்களின் கட்டமைப்பை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் பாயில்ஸ் அப்படி நினைக்கவில்லை. ஒரு பொருளில் இருக்கும் அணுக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார். வேதியியலாளர்கள் ஒரு பொருளை உடைத்து உடைத்து கடைசியில் இன்னும் உடைக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அந்த பொருளில் இருக்கும் அணுக்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்றார். 1661 பாயில்ஸின் புத்தகம் வெளிவந்த பின்பு உலகின் வேதியியல் விஞ்ஞானிகள் பலரும் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் ஒரே நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 30 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு தனிமத்திலும் ஒரே மாதிரி அணு இருக்குமா? அணு என்பதற்கு அழிவே கிடையாதா? டெமோக்ரிட்டஸ் கூறியது போல அணுக்களுக்கு அழிவு இல்லை என்றால் அவற்றின் கட்டமைப்பில் மட்டுமே மாற்றம் இருக்க முடியும். அதாவது ஒரு மரக்கட்டை எரித்தால் அதிலிருந்து அணுக்கள் அழியாமல் சாம்பலாகவும் புகையாகவும் தம்முடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளும். அப்படியென்றால் மொத்தம் எடையும் மாறியிருக்க வேண்டுமல்லவா? லாவாயிசர் இதைத்தான் பொருண்மை அழிண்மை விதி இன் மூலம் உலகுக்கு உரைத்தார். இது உண்மை என்றால் இன்னொரு சோதனையும் செய்து பார்க்கலாம். ஒரு வினை புரிவதற்கு முன்பும் பின்பும் பொருட்களின் மொத்த எடையை பார்த்துதான் பொருண்மை அழிவின்மை விதி கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது மரக்கட்டையின் எடையும் அதை எரித்த பின்பு கிடைத்த புகை மற்றும் சாம்பலின் எடையும் சமமாக இருந்தது. அதற்கு பதிலாக புகையின் எடையை தனியாக, சாம்பலின் எடையை தனியாக அளந்து பார்த்தால் என்ன? ப்ரௌஸ்ட் என்பவர் இந்த சோதனை நடத்தினார். ப்ரௌஸ்ட் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானி. ஆனால் 1789 எழுந்த பிரெஞ்சு புரட்சி காரணமாக அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். லவாயிசர் அப்படி செய்யாததால் ஆராய்ச்சி தொடர முடியாமல் 1794 புரட்சியில் இருந்தும் போனார். ப்ரௌஸ் செய்த சோதனையில் தாமிரம், ஆக்சிஜன் மற்றும் கார்பன் ஆகியவற்றை வேதியுனையின் மூலம் ஒன்றிணைந்து காப்பர் கார்பனேட் என்னும் சேர்மம் கிடைக்கும் என்று கண்டறிந்தார். 5 கிராம் தாமிரம், 4 கிராம் ஆக்சிஜன் மற்றும் 1 கிராம் கார்பன் ஆகியவற்றை வேதிவினைக்கு உட்படுத்தி 10 கிராம் காப்பர் கார்பனேட்டை பெற்றார் ப்ரௌஸ்ட். மொத்த எடை மாறக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். 5 + 4 + 1 டோட்டல் 10 என்னும் விகிதாச்சாரத்தில் வேறு எந்த மாற்றம் செய்தாலும் காப்பர் கார்பனேட் கிடைக்கவில்லை. அப்படியே காப்பர் கார்பனேட் கிடைத்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட வினைப்பொருளில் மீதம் இருந்தது. காப்பர் கார்பனேட் மட்டுமல்லாமல் எல்லா சேர்மத்திற்கும் இது பொருந்தும் என்றும் அவர் கண்டுபிடித்தார். இதுவே 1799 ப்ரௌஸ்டால் உணர்த்தப்பட்ட அனுமதி விகித சமவிதியாகும், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ். லாவாயிஷரும் ப்ரௌஸ்டும் அணு ஆராய்ச்சியாளர்கள் இல்லையென்ற போதிலும் அவர்களுடைய சோதனைகள் அணு இருப்பதற்கான சான்றாக அமைந்தது. அணுக்களுக்கும் லாவாயிசர் மற்றும் ப்ரௌஸ்ட் கூறிய விதிகளுக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்தவர் ஆங்கில வேதியியலாளரான ஜான் டால்டன். இதை பின்பற்றி டால்டனும் பல சோதனைகள் நடத்தினார். அவர் வாயுக்களின் மீது ஆர்வம் கொண்டு நடத்திய சோதனைகளின் மூலம் ஒரு உண்மை புலப்பட்டது. 2 தனிமங்கள் வெவ்வேறு விகிதத்தில் வினை புரியும் போது வெவ்வேறு சேர்மம் கிடைத்தது. அதாவது 3 கிராம் கார்பன் 8 கிராம் ஆக்சிஜனுடன் இணையும் போது ஒரு சேர்மத்தையும், 4 கிராம் ஆக்சிஜன் இணையும் போது மற்றொரு சேர்மத்தையும் தந்தது. 3 கிராம் கார்பன் பிளஸ் 8 கிராம் ஆக்சிஜன் =11 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. 3 கிராம் கார்பன் பிளஸ் 4 கிராம் ஆக்சிஜன் =7 கிராம் கார்பன் மோனாக்சைடு. விகிதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பாருங்கள், ஆக்சிஜனுடைய எடை 2 மடங்கில்தான் அதிகரித்துள்ளது. அப்படியென்றால் கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்களுடன், கார்பன் மோனாக்சைடில் ஒரு கார்பன் அணு 1 ஆக்சிஜன் அணுடன் வினை புரிந்திருக்கும் என்று அவர் நினைத்தார். இதேபோல ஹைட்ரஜனும் கார்பனும் வெவ்வேறு விகிதத்தில் இணைந்து மீத்தேன், ஈத்தேன் போன்ற சேர்மங்களை தந்தன. இதுவே 1883 வெளிவந்த டால்டனின் பன்விகித சமவிதியாகும். இதைத் தொடர்ந்து 1808 அணுக்களுக்கும் இந்த விதிகளுக்கும் உள்ள தொடர்புகளை முன்வைத்து ஒரு புத்தகம் எழுதினார். இதன் பின்பு அணு என்ற ஒன்றுள்ளது என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அணு கோட்பாட்டிற்கான மொத்த பெருமையும் டால்டனையே சாரும். டெமோக்ரிட்டஸும் எபிக்ரஸும் அணு இருக்கிறது என்று கூறும்போது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போது ஒப்புக்கொள்வதன் காரணம் டால்டனிடம் சான்றுகள் இருந்ததே